அருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே வெண்ணிலாவே உன்னை காவல் காக்கும் கோழியரோ வெண்ணிலாவே கண் விழிக்கும் தாரகைகள் வெண்ணிலாவே உன்னை காவல் காக்கும் கோழியரோ வெண்ணிலாவே கன்னத்தில் காயம் என்ன வெண்ணிலாவே உன் காதலன் தான் கிள்ளியதோ வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே கள்ளமில்லா என் இதயம் வெண்ணிலாவே ஒரு கள்ளியிடம் இருக்குதடி வெண்ணிலாவே அந்த வல்லிதனை நீ அறிவாய் வெண்ணிலாவே அதை வாங்கி வந்து தந்துவிடு வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே பாடமடி வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே